శంకర జయ జయ శంకర ఓం నమ శివాయ అరుణాచల శివ అరుణాచల శివ ఓం నమ శివాయ హరగర శంకర జయ జయ శంకర ఓం నమ శివాయ అరుణాచల శివ అరుణాచల శివ ఓం నమ శివాయ சிவ சிவ என்றே நாளும் எண்ணும் நெஞ்சம் தெளிவாகும் சிவநிலை கோலம் காணும் கண்களில் ஞானம் ஒளியேறும் ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர ஓம் நம சிவாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் நம சிவாய சிவ சிவ என்றே நாளும் எண்ணும் நெஞ்சம் தெளிவாகும் சிவநிலை கோலம் காணும் கண்களில் ஞானம் ஒளியேறும் போகும் பாதை எங்கும் உன்னை புவி வணங்கி பேசும் புகழ் மணக்கும் நாமம் அதனால் என்றும் புனிதம் வாசம் சிற்றம்பலமே சிந்தை பலமே சொல்வாயே சிவமே சிற்றம்பலமே சிந்தை பலமே சொல்வாயே சிவமே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் நம சிவாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் நம சிவாய சிவ சிவ என்றே நாளும் எண்ணும் நெஞ்சம் தெளிவாகும் சிவநிலை கோலம் காணும் கண்களில் ஞானம் ஒளியேறும் அனுதினம் சொல்லிடும் சிவ சிவவோம் அருளை தேடும் அடியார் நாவில் பரவி எழுந்திடும் சிவ சிவவோம் ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர ஓம் நம சிவாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் நம சிவாய அன்பை நாடும் உள்ளம் யாவும் அனுதினம் சொல்லிடும் சிவ சிவவோம் அருளை தேடும் அடியார் நாவில் பரவி எழுந்திடும் சிவ சிவவோம் அஞ்சல் என்றுதான் சொல்லும் செஞ்சடை சிவன் தோற்றம் அகவெளி தன்னில் தரிசனம் காட்டும் அதுவே சிவ சிவவோம் ஆதிபாதமே சிவ சிவவோம் அந்த ரூபமே சிவ சிவவோம் அருணாச்சலமும் கருணாரசமும் எல்லாம் சிவமயமே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் நம சிவாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் நம சிவாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ சிவ என்றே நாளும் எண்ணும் நெஞ்சம் தெளிவாகும் சிவநிலை கோலம் காணும் கண்களில் ஞானம் ஒளியேறும் செய்வதும் போகச் செய்வதும் ஐயன் நாமம் சிவ சிவவோம் வேகம் தருவதும் யோகம் பொழிவதும் சோணாச்சலனின் சிவ சிவவோம் ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கர ஓம் நம சிவாய அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ஓம் நம சிவாய செய்வதும் போகச் செய்வதும் ஐயன் நாமம் சிவ சிவவோம் வேகம் தருவதும் யோகம் பொழிவதும் சோணாச்சலனின் சிவ சிவவோம் அனல் முகத்துடன் தோன்றும் அனலை ஆற்றுமோர் கோலம் அழகிய மலையாய் அதிசய நிலையாய் காட்டிடும் சிவ சிவவோம்